ஸ்ரீகுருப்யோ நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. தசகம் 27ல அமிர்தமதனம் கூர்மாவதாரம் அழகா வர்ணிக்கிறார். துர்வாசா சுரவனிதாப்த திவ்யமான்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயஹ நாகேந்திர பிரதிமிருதிதே சசாப சக்ரம் காக்ஷாந்தி ஸ்வதிதர தேவதாம் ஷஜானாம். ஒரு நாளைக்கு துர்வாசா முனிவர் வந்து தனக்கு அப்சரஸ்ரீலேந்து கிடைத்த திவ்யமான ஒரு மால்யம், கல்பக பூனால பண்ண ஒரு மாலை கிடைத்துதான். அந்த மாலையை இவர் என்ன பண்ணாராம், சக்ராய ஸ்வயமுபதாய தேவேந்திரனுக்கு கொடுத்தாராம் இந்த மாலையை. ஆனா அவரோ என்ன பண்ணினார், அவமதித்து அந்த மாலையை போட்டுட்டான் அந்த பக்கம். அது ஐராவதம் அப்படிங்கிற யானை அந்த மாலையை கேடு வருத்தி எடுத்து இல்லாம பண்ணி எடுத்து. அப்ப இதை பார்த்த அந்த மகர்ஷிக்கு ரொம்ப கோபம் வருது. நாகேந்திர பிரதிமிருதி தேசாபசக்ரம் ரொம்ப கோபம் வருது அப்படிங்கிற அப்ப சொல்றாரு இங்க, பகவானே குருவாயூரப்பா, உன்னுடைய பக்தன் அப்படிங்கிற ஒரு பதவி இல்லை, அப்புறம் என்ன பதவி இருக்கு அப்படின்னா மத்த தேவதைகள்லேருந்து பதவி, மத்த தேவதைகள்கிட்ட பக்தி பண்றதுனால கோபம் இல்லாம இருந்தாதானே அதிசயம், எப்படி க்ஷமை உண்டாகும் அப்படின்னு கேட்கிறார். இது என்ன பூர்வ கதை அப்படின்னு பார்த்தோமாயில், இந்த துர்வாசா மகர்ஷி அத்ரி மகர்ஷியோடையும் அனசூயா அப்படிங்கிற மனைவியில இந்த தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தையாகும் துர்வாசா மகர்ஷி. அது எப்படி பிறந்தார் அப்படின்னா சிவனுடைய கோபத்தினால, அந்த கோபத்தினுடைய அம்சத்தினாலேயாக்கும் பிறவி எடுத்தார் இந்த துர்வாசா மகர்ஷி. இவர் வந்து ஒரு நாளைக்கு வனம் வழியா காட்டு வழியா போயிட்டு இருந்தார். அப்போ மேனகா அப்படிங்கிற ஒரு அப்சரஸ்திரி, அழகான சுந்தரி, அங்க வந்து தன் கையில பாரிஜாதம் அப்படிங்கிற புஷ்பத்தினால கோர்த்த அழகான ஒரு திவ்ய மாலை, அது அழகா வச்சுட்டு இருந்தா. அந்த மாலையுடைய பரிமளம் சுகந்தம் எப்படி இருக்காமா, அந்த காடு பூரா பரவி இருக்கு அப்படியே சுகமா ஒரு மனம். அப்ப அந்த துர்வாசா மகர்ஷி என்ன பண்றார், மேனகிட்ட போய் கேட்கிறார் அந்த மாலையை தர முடியுமா அப்படின்னு கேட்டதும் சுரசுந்தரியா விடர்ந்திருக்கக்கூடிய கண்களுடைய அந்த மகர்ஷியை நமஸ்காரம் பண்ணினாளா, அதுக்கப்புறம் இந்த மாலையை கொடுத்தா. மேலும் சொல்றார் அந்த அப்சரஸ்திரி என்ன சொல்றா, அந்த மேனகா அப்படிங்கிற அந்த அப்சரஸ்திரி என்ன சொல்றாளா, இந்த மாலை நீங்கள் ஏதாவது வேற ஒருத்தருக்கு தானம் பண்றீங்கன்னா ஒரு உத்தமமான புருஷனுக்கு தான் தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை வைத்தா, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மகர்ஷியும் அந்த மாலையை வாங்கிண்டா. அந்த மாலையை வாங்கிட்டு இப்படியே நடந்துருக்கா தேவலோகத்துக்கு, அப்படி நடக்கிறத ஐராவதத்துக்கு மேல ஏறி வரக்கூடிய தேவேந்திரனா பார்த்தாளாம். அப்ப இந்த மாலை அவனுக்கு தான் கரெக்டான உத்தமமான புருஷன் அவன்தான் அப்படிங்கறதுனால அந்த தேவேந்திரனுக்கு கொடுத்த இந்த மாலையை நீ வச்சுக்கோ. ஆனா தேவேந்திரன் என்ன பண்ணினானா, அந்த மாலை எடுத்துட்டு தெரியாம அந்த ஐராவதத்தோடைய மஸ்தகத்துல விழுந்துடுத்து அதை எடுத்து வச்சுக்கிற வேலையில, அப்ப அதுவோ தன்னுடைய தும்பிக்கையில எடுத்துண்டு தூக்கி போட்டு கொடுத்து அது இல்லாம பண்ணி விட்டு அந்த மாலையை அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூட மரியாதை கொடுக்கலை. அது எப்படி எடுத்துட்டாராம் இந்த மகர்ஷி, என்னையே அவமதித்த மாதிரி எடுத்துட்டார். அப்ப கோபம் வந்துடுத்து, கோபம் வந்து க்ஷிப்ர கோபி அல்லவோ துர்வாச மகர்ஷி. அந்த மகர்ஷி என்ன பண்றாளா, இந்திரனுக்கு சாபம் கொடுக்கறான். ஏன்னா உனக்கு வந்து தேவ வர்க்கம் இருக்கை, இந்திரா உனக்கு நிறைய சம்பத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு உனக்கு கர்வம். அது உனக்கெல்லாம் ஜர நரைகள் எல்லாம் பாதித்து ஐஸ்வர்யங்கள் எல்லாம் போகட்டும், க்ஷயிக்கட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்த. சாபத்துக்கு சாபம் கொடுத்தா அதுக்கு எப்படியாவது விடுவிக்கிறதுக்கு மோட்சம் கொடுக்கலாமோ, அது கூட கொடுக்கலையாம், அப்படியே கிளம்பிட்டாராம். இதுதான் பூர்வ கதை. அதுக்கப்புறம் மேலும் இதுல இருந்து எப்படி இந்த தேவேந்திரனுக்கு ஜரநரைகள் எல்லாம் பாதிக்கிறது, அப்ப தேவன்மார் எல்லாம் அக்னி தேவனுடைய ஒரு லீடர்ஷிப்ல பிரம்ம சமக்ஷம் பிரம்மாட்ட போய் சங்கடத்தை சொல்ற, அவளுடைய வேதனையை சொல்றா. மேலும் அந்த பிரம்மதேவர் விஷ்ணுட்ட போக விஷ்ணுவாக்கும் அருள் பண்றா. அப்படியாக்கும் இந்த கதையும் வர்றது. அதுக்கப்புறம் சாபத்துனால பிரதித ஜரேத, ஜரானரைகள் எல்லாம் வியாபித்து தேவேந்திரன் தன்னுடைய ஐஸ்வர்யம் பூரா நஷ்டமாயிடுது, எல்லாமே போயிடுது. அப்ப என்ன பண்றா, எல்லா தேவர்களும் தேவேஷு அபி அசுரஜிதேஷு நிஷ்பிரபேஷு, தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்றா, தேவர்களும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல அசுரர்கள் அரக்கர்கள் ஜெயிக்கிறா, தேவர்கள் தோத்து போறா. அப்படி அந்த ஐஸ்வர்யமும் போயிடுது. இப்ப இப்படி எல்லாம் நடந்த விஷயம் வாழ்க்கெல்லாம் ஒரு என்னடா இப்படி நடக்கிறது, விபரீதமா நடக்கிறதே அப்படின்னு மனசுல கஷ்டம் வந்துடுது எல்லாருக்கும். அப்ப எல்லாருமா சேர்ந்து சர்வாத்யா கமலஜமேத்ய சர்வ தேவா, சர்வ தேவர்களும் கமலஜமேத்ய பிரம்மதேவர்கிட்ட போனார், தங்களுடைய வேதனையை சொன்னார் பிரம்மதேவர்கிட்ட. பிரம்மதேவரோ நிர்வாண பிரபவ, நிர்வாண பிரதனா இருக்கக்கூடிய பகவான் சாட்சாத் குருவாயிரப்பன் சாட்சாத் மகாவிஷ்ணு நாராயணன் போய் முறையிட்டார்கள், அபயம் என்று போய் கேட்டாரான் பிரம்மதேவரும் மற்ற தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து. பிரம்மாதி சுத மகிமா சிதம் ததானீ பிராதுஷன் வரத புறப்பரே நதாம்னா ஹே தேவாதிதிஜ குலைர் விதாய சந்திம் பீயூஷம் பரிமதேதி பரியஷாத்வம். வரதா, வரதாயகனான பகவானே அப்படின்னு கூப்பிடுறோம். பிரம்மாத்யை ஸ்துத மகிமா, பிரம்மாதிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற. அப்பேற்பட்ட மகாத்மியத்தோட பகவான் திவ்ய தேஜஸோட எழுந்து அருளினார். அவா முன்னால புறப்பரே நதாம்னா பிரத்யக்ஷமானார்கள் பகவான். இன்னொட்டு சொல்றார், ஹே தேவா, பகவான் அருள் பண்ற, தேவா தேவன்மாரே தேவர்களே அப்படின்னு கூப்பிடுற. விதிஜ குலை விதாய சந்தி, சந்தி பண்ணுங்கோ, ஆறு கூட அரக்கர்கள் கூட, அரக்கரும் தேவர்களும் நீங்களும் ரெண்டு பேருமா ஒன்னா இருந்தாதான் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு உபாயம் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமா சேர்ந்து பியூஷம் பரிமத தேதி, பியூஷம்னா அமிர்தம், அமிர்த மதனம் பண்ணுங்கோ அப்படின்னு பகவான் பரியஷாத்வம் அவர்கள்ட்ட சொன்னார்கள். சந்தானம் கிருத்தவதி தானவை சுரௌகே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் த்ரஷ்டேஸ்மின் பதரமிவோத்வஹன் ககேந்திரே சத்யஸ்வம் விநிஹிதவான். பகவானுடைய அந்த ஆஜ்ஞையின்படி இவரும் தேவன்மாரும் தைத்தியன்மாருமா சேர்ந்து சக்கியம் உண்டாக்கினார்கள். அதுக்கப்புறம் அவ என்ன பண்றா, அகங்காரத்தோட அந்த மந்திர பர்வதத்தை தூக்கிட்டு போறா. பாலாழி வசனத்துக்குள்ள போய் பாலாழியில வைக்கலாம் அப்படின்னு. ஆனா அப்படி எடுத்துட்டு வர சமயத்துல என்னாச்சாம், மந்தானயதிமதே நமந்தராதிரிம் கீழே விழுந்துடுத்து. மார்க்க மத்தியே, மார்க்கம் போற வழியில நடுவுல அப்படிங்கிற அது விழுந்துடுத்து. அப்போ ஒரு கருடன் ஒரு சின்ன ஒரு லெந்த குருவை எடுத்துட்டு போகிற மாதிரி பகவான் கருடாருடனா வந்து அந்த மந்திர பர்வதத்தை தன்னுடைய கைகளால எடுத்து தூக்கி பார்க்கடல் மத்தியில நடுவுல அங்க வச்சார் பகவான் அப்படின்னு. ஒரு சின்ன ஒரு கருடன் சின்னோண்டு ஒரு குரு எடுத்துட்டு போனா எத்தனை இருக்கும். அதே மாதிரி பகவான் ரொம்ப எளிமையா ரொம்ப வேகத்துல அந்த மந்திர பர்வதத்தை தூக்கி எடுத்து பார்க்கடல்ல நடுவுல வைத்தார். ஆதாய த்ருதமத வாசு கிம் வரத்ராம் பாதோ தௌ விநிகித சர்வ பீஜ ஜாலே பிராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தைஹ வ்யாஜத்வம் புஜக முகே கரோ சுராரீம். அதுக்கப்புறம் சர்வ ஔஷதங்களும் அதனுடைய வித்துக்களும் பார்க்கடல்ல போட்டு வாசுகிம் வரத்ராம் வாசுதே மந்திர பர்வதத்தினுடைய கயரா வைத்துக் கொண்டு தேவன்மார் பாதோதௌ விநிகித சர்வ பீஜஜாலே பிராரப்தே மதனவிதௌ சுர அசுரைஸ்தை. சுரர்களும் அசுரர்களும் தேவன்மாரும் அசுரர்களும் அந்த பாலாழியை கடையத் தொடங்கினார், அமிர்தத்தை கடைஞ்சார். அப்போ என்னாச்சாம், பகவான் சொன்னார் வாசுகையுடைய வாழ பிடிக்காதே, அது புச்ச பாகம் நிகிருஷ்டமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். வியாஜமா தேவன் மார்ட்ட சொன்னார், இது என்ன அப்படின்னா இப்படி சொன்னாதான் அசுரர்களுக்கு கோபம் உண்டாகும். அது என்ன, நாங்கள் என்ன ரொம்ப குறைஞ்ச வாழா அப்படின்னு நினைச்சுப்பா. அப்ப அவ வந்து முகம் அப்படிங்கிற அந்த வாசுகையுடைய முகபாகம் அதை இப்படி போய் பிடிப்பா, இப்படி சொன்னாதான் அப்படி பிடிப்பா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பகவான் ஒரு வியாஜமா விளையாட்டா பண்றா. இப்படி தேவன்மார்கிட்ட சொன்ன என்ன சொன்னார், வாசுகையுடைய வாளை பிடிக்காதே, உச்ச பாகம் பின்பாகம் அது ஒரு நிகிருஷ்டமாகும் அப்படின்னு சொன்ன. இது கேட்ட தேவர்கள் போய் சரி பகவான் சொல்லிட்டாரு அப்படின்னு முகபாகத்தை முகம் அந்த வாசுகையுடைய முகத்தை பிடிக்க போனா. அப்போ இவாளோ அசுரர்கள் கோபம் வந்துடுச்சு, அது என்ன என்ன குறைச்சல காமிக்கிறது, நாங்கள் பிடிக்க மாட்டோம் புச்சபாகம் பின்பாகம் நாங்கள் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு அசுரர்கள் அந்த மதனத்தை நிறுத்தி மாறி நின்றார். அப்போ பகவான் சொன்னார் அந்த வேளையில, அவ சொல்றது சரிதான், நீங்களே போய் வாளை பிடிங்கோ அப்படிங்கிற மாதிரி தேவர்களை சொல்லும். தேவர்கள் அங்க போய் பிடிக்க இவர்களும் இந்த முகத்தை முகப்பிரதேசத்தை பிடித்தார். அது என்ன அப்படின்னா முகத்திலிருந்து தான் அக்னி வரும். என்ன அக்னி அப்படின்னா விஷம் கலந்த அக்னி. வாசுகி சர்ப்பம் ஆயிடுத்து, அவ அந்த சர்ப்பத்திலிருந்து அக்னி தானே வரும் கடையறத. அதனால முகபாவம் ரொம்ப ஆபத்தானது. அதனால தேவர்களை காப்பாத்துறதுக்காக பகவான் இப்படி ஒரு லீலையே பண்ணினார். சுப்தா திரௌ சுபித ஜலோதரே ததானீ துக்தாப்தௌ குருதர பாரதோ நிமக்னே தேவேஷு வ்யதிததமேஷு தத்ரியைஷி ப்ராணைஷி கமடதனும் கடோர பிருஷ்டாம். அப்படி அந்த பார்க்கடல்ல அழகி மறியறதான் அந்த மதனத்தினுடைய வேகத்தினால அதிசீக்கிரமா அப்படியே சுத்தரதே மந்திர பர்வதம். அதனால அந்த பாரம் தாங்க முடியலை. அப்ப என்னாச்சு, பாலாழியுடைய அடித்தட்டுல போய் விழுந்துடுத்து, கீழே இறங்கி விடுத்து. அப்ப தேவன்மார் எல்லாம் துக்கமா இருந்தா, ரொம்ப சங்கடமா இருந்தா. என்னாச்சு, எப்படி நம்ம தூக்குவோம், இப்ப ஏற்பட்ட ஒரு மலைய அப்படின்னு ரொம்ப துக்கத்துல இருந்த தேவன்மாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேண்டி பகவான் தேவேஷு வ்யதித தமேஷு தத் பிரியைஷி பிராணைஷீஹி கமடதனும் கடோர பிருஷ்டாம். பகவான் ஒரு கூர்மம் ஆமையுடைய ரூபம் எடுத்து அங்க வந்து அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறா. ஏன் கூர்மம் அப்படின்னா, கூர்மத்தினுடைய வெளிபாகம் ரொம்ப கட்டியா இருக்கும், அந்த கட்டியா இருக்கிறது தான் அந்த மலையே தூக்க முடியும் அப்படிங்கறதுனால அழகா கூர்ம அவதாரம் எடுத்து ரூபம் எடுத்து வந்த. ஜெய் போலோ கூர்ம பகவான் கி ஜெய். வஜ்ராதி ஸ்திரதர கற்பரேண விஷ்ணோ விஸ்தாரா பரிகத லக்ஷயோஜனேன அம்போதே குஹரகதே நவர்ஷ்மணாத்மம் நிர்மக்னம் சிதிதரநாதம் நினேத. சர்வவியாபியா இருக்கக்கூடிய பகவானே, ஒரு வஜ்ரத்தை காட்டிலும் ரொம்ப காட்டின்யம் இருந்தது. அப்பேற்பட்ட அந்த புறத்துல வெளியில இருக்கக்கூட அந்த தோடுனால அது எப்படி இருக்கான், லட்சயோஜன விஸ்தாரமா இருக்கான். அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை பகவான் எடுத்து அந்த சமுத்திரத்தினுடைய மத்தியில கீழே போய் அந்தர்பாகத்துல கீழே போய் அந்த ஜலத்துல முங்கி இருக்கக்கூடிய அந்த மந்தர பர்வதத்தை பகவான் க்ஷிதிதரநாதம் உன்னினேத அப்படியே உயர்த்திட்டு வந்தாராம் பகவான். உன்மக்னே ஜடிதி ததா தராதரேந்திரே நர்மே துர்த்ருடமிக தம்மதேன சர்வே ஆவிஷ்யத்விதய கணேபி சர்ப்பராஜே வைவஷ்யம் பரிஷமயம் நவீபிருதத்தான். மந்திர பர்வதம் அப்படியே முள்ள முள்ள முள்ள மேலுக்கு மேலுக்கு மேலுக்கு வரத்த என்னாச்சு, சுரர்களுக்கும் அசுரர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார்களாம். சம்மதேன சர்வே, அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சார். அப்போ சர்வவியாபியா இருக்கக்கூடிய பகவான் தேவன் அசுரன்மார்ல வாசுகியிலையுமே தேவர்களும் அசுரன்மார்களும் இந்த மூணு பேருக்குள்ள பகவான் சூக்ம ரூபியா பகவான் பிரவேசித்தார், உள்ளுக்குள்ள போனார். ஏன்னா இவாளுக்கு இந்த மந்திரத்தை அந்த பர்வதத்தை கடையறதுக்கு சக்தி இருக்கல, அந்த சக்தி வடிவமா பகவான் இவாளுக்குள்ள சூக்ம ரூபியா போய் பரவசபாவத்தை சமிப்பித்து வீரியம் பலம் வீரியத்தை கொடுத்தது, பலம் வீரியம் அதிகரித்தது. ஏன்னா பகவான் அளவா உள்ள வந்திருக்கார். அப்போ ரொம்ப பூர்வாதிகம் முன்னாலத்தை விட ரொம்ப அதிகமா இவா வந்து கடையறா. உத்தாம பிரமணஜ பொன்னமத்கிரீந்திர வைவஷ்யம் பரிசமயன் நவீபிருதத்தான். அப்போ அப்ராந்தே விதிகிரிஷாதய பிரமோதா, மேலும் என்ன அப்படின்னா, மந்தர பர்வதம் உத்தாம பிரமணஜவோன்னமத்கிரீந்திர ந்யஸ்தை கஸ்திரதர ஹஸ்த பங்கஜம் ஸ்வாம் அப்ராந்தே விதிகிரிஷாதய பிரமோதாத் உத்ராந்தானுகுரு பாத்த புஷ்ப வர்ஷாஹ. அதிசக்தமான அந்த மதனத்தினால பிரமித்து இழக்கக்கூடிய அந்த மந்தர பர்வதம் முல்ல மேலுக்கு ஏறி விழத் தொடங்கி விடுத்தான். ஏன்னா அத்தர சக்தியோட அல்லவா இவ கிடையறா, அப்ப அப்படியே விழத் தொடங்கிடுச்சு. அப்ப என்ன பண்ணாராம் பகவான், சர்வசக்தனா இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய ஒரு கையை எடுத்துட்டு அந்த பர்வதத்துக்கு மேல அப்படியே கைய வச்சு அப்படியே உரைச்சு திருடப்படுத்தினார் பகவான். அப்ப இதெல்லாம் கண்டு ஆருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சான், உத்ராந்தானு குரு பார்த்த புஷ்ப வருஷான், பிரம்மாதி ருத்ரர்களுக்கெல்லாம் சந்தோஷ பரவசமாயிடுச்சான். அப்ப என்ன பண்றா, புஷ்ப வருஷாக புஷ்ப வருஷம் பண்ணி பகவானே துதிக்கிறார். எவ்வளோ கருணையா இருக்கார் பகவான், இவாள் கஷ்டப்படுவாளே அப்படின்னுட்டு அது விழப்போடு தெரிஞ்சு பகவான் தன்னுடைய கீழையும் கூர்மாவதாரமா இவாளுக்குள்ள சக்தியாகவும் மேல அந்த விழப்போறது அப்படின்னு கைய வச்சு திருடப்படுத்துறதுக்கும் சர்வ வியாபியா இருக்கிறாரே பகவான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட அவ புஷ்ப வருஷம் பண்ணினார். தைத்யௌகே புஜக முகானினேன தப்தே தேனைவ த்ரிதஷ குலேபி கிஞ்சிதார்த்தே காருண்யா தவ கிள தேவ வாரிவாஹா பிராவர்ஷன் நமரகணான் தைத்ய சங்கான். இப்படி மதனம் போயிட்டே இருக்கு. ஆனா அசுரர்களும் வாசுகியுடைய முகத்திலிருந்து என்ன பண்றா, மதனம் தி கடைய கடைய கடைய தைத்யோகே புஜக முகானிலேன தப்தே, அந்த வாசுகியுடைய முகத்திலிருந்து விஷவாயு வந்துடுத்தான். அந்த விஷவாயு எப்படி தாபம் அதிகரித்து வருது, ரொம்ப சுட்டு புஷுக்கிற மாதிரி அப்பேற்பட்ட தாபம். அப்ப தேவனார் அந்த முகம் அந்த முகபாகத்திலோ இவனுக்குறா. அப்போ விஷவாயு டைரக்டா முகத்துல வந்துடுத்து. அப்ப அவன் பரவசராயிட்டா. தேவா காருண்யா தவ கிள தேவ வாரிவாஹா, பகவானே உன்னுடைய காருண்யத்தினால மேகங்கள் மேலேந்து அந்த அசுரர்களுக்கு துவேஷிகளாக்கும் அவா மேகங்கள். பகவானுடைய காருண்யத்தினால அசுரர்களுடைய தேகத்துல மழை பொழிக்காம தேவர்களுடைய தேகத்துல மட்டும் ஜலத்தை வருஷித்து அவானை தணுப்பித்தா, அந்த சூட்டிலேந்து காப்பாத்தினாராம் பகவான். பகவானுடைய காரூண்யத்தினால்தான் தேவர்களுக்கு மட்டும் அந்த மழை பெஞ்சு அவளுடைய அந்த தாபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். உத்ராமியத் பகுதி மினக்ர சக்கரவாளே தத்ராதௌ சிரமதிதே பி நிர்விகாரே ஏகத்வம் கரயுக கிருஷ்ட சர்ப்பராஜ சம்ராஜன் பவன புரேஷ பாஹி ரோகாத். இப்படி அந்த முங்கி போன பூமிக்கு அசங்கியம் எப்படி அந்த என்ன பண்ண திமி அங்க இருக்கக்கூடிய அந்த திமிங்கலங்கள் முதலைகள் மற்ற ஜலஜந்துக்கள் நிறைஞ்சிருக்குமே அந்த சமுத்திரம் இப்படி கடைஞ்சதும் அதெல்லாம் அப்படியே அழகிறது. என்னடா இங்க சாந்தமா இருந்தா, இந்த மந்திர பிரவதத்தை வைத்து வந்து அமிர்த மதனத்துக்காக அவ அப்படி கிடையறாளே. அப்போ இந்த சமுத்திரத்திலேருந்து வாழ்ந்து வந்துட்டு அந்த பூமிக்கு ஆகட்டும், பூமியில இருக்கக்கூடிய எண்ணமற்ற அசங்கியமா இருக்கக்கூடிய திமிங்கலங்கள் முதலைகள் எல்லா ஜந்துக்கள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டா. அப்படியே இருந்தாலும் இப்படி இவ வந்து கடைஞ்சுட்டே இருக்கா, ஏன்னா எந்த ஒரு பலனும் கிடைக்கல அவளுக்கு. அப்ப என்ன பண்ணார் பகவான், வாசுகியுடைய தலையையும் வாலையும் ரெண்டு பகவானுடைய திருக்கைகளால மதனம் தொடர்ந்தார். பகவானே மதனம் பண்றாராம் அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு வேண்டி. அப்படி தேவர்மார்க்கும் அசுரர்களுக்கும் ரெஸ்ட் கொடுக்கிறாராம், நீங்கள் அங்க இருங்கோ நானே பண்றேன் அப்படின்னு பகவான் அவர்களுக்கு வேண்டி பகவான் அங்க அழகா அந்த பாதாளி மதனத்தை பண்றாராம். அப்பேற்பட்ட பகவான் அப்படியே சோபித்து நின்றுருந்தார். குருவாயிருப்பா நீதானே சம்ராஜன் பவன புரேஷ, நீதானே இப்படி எல்லாம் பண்ணினே அவளுக்காக, அப்பேற்பட்ட நீ எனக்காக என்னுடைய ரோகத்திலிருந்து என்ன காப்பாத்தப்படாதோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த தசகத்தை பூர்த்தி பண்ற. நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.